ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕ ಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯ ವರ್ಗ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ. ನಮಸ್ಸರ್ವೇಭ್ಯ, ಎಲ್ಲರಿಗೂ ನಮಸ್ಕಾರ. ಶ್ರೀ ದೇವನಾಯಕ ಪಂಚಾಶತ್. ಸಂರಕ್ಷಣೀಯ ಮಮರಾಧಿಪತೆ ತ್ವಯೈವ ದೂರಂ ಪ್ರಯಾತಮಪಿ ದುಸ್ತ್ಯ ಜಗಾಡಬಂಧಂ ಆಕೃಷ್ಟವಾನಸಿ ಭವಾನನುಕಂಪಮಾನಃ ಸೂತ್ರಾನುಬದ್ಧ ಶಕುನಿಕ್ರಮತ ಸ್ವಯಂ ಮಾಂ. ಎಟ್ಟಾದ ಪದ್ಯಂ ಶ್ರೀ ದೇವನಾಯಕ ಪಂಚಾಶತ್ತು. இந்த பத்தியத்தில் எம்பெருமானே தன்னை ஒரு நற்கதியை அடையுமாறு செய்வித்தாய் எம்பெருமானை நீதான் செய்வித்தாய் என்ன ஒரு உதாரணத்தை சொல்லி, உபனிஷத்தில் வரக்கூடிய அந்த உதாரணம் சாந்தோக்கிய உபனிஷத்தில் எப்படி ஒரு வேடன் என்ன பண்ணுவான்னா, காட்டில் போகச்சு பறவைகளை பறவையோட காலில் கயத்தை கட்டி ஒரு முனைய, அது ஒரு நீண்ட கயிறு, இன்னொரு முனைய தன்னோட கையில் கட்டின்னு இருப்பானா. இந்த பறவை ஒரு கால் தப்பிச்சு போயிடலாம்னு நினச்சி ரொம்ப தூரம் போய் சிரமப்படும் போது அதை மெதுவாக இழுத்து திருப்பி தன்னிடத்தில் கொண்டு வந்து வச்சுப்பானா. அந்த உதாரணத்தை சொல்லி அப்படி எம்பெருமானை விட்டு வெகு தூரம் விலகி சென்ற என்னை நீயே அந்த பறவையை எப்படி அந்த வேடுவன் மெதுவாக இழுத்து தன்னிடம் சேர்த்துக் கொள்வன், அதனால் நீ என்னை சேர்த்து கொண்டாயின்னு சாதிக்கிறார். ஏழாவது பத்தியத்தில் பார்த்தோம் எம்பெருமானை துதிக்க வேண்டிய வாக்கு, எதை கொண்டு துதிக்கணுமோ அந்த வாக்கை எம்பெருமானே அருள வேண்டும்னு அவரிடமே பிரார்த்தனை பண்ணார். அதில் ரெண்டு விஷயத்தை மட்டும் பார்த்துட்டு நம்ம எட்டாவது பத்தியத்துக்கு போகலாம். தப்போதனோக்தம்னு பதம் போட்டுண்டார். தப்போதன வியாசரை குறிச்சார். தப்போ நிதி தான் தப்போதனம். வியாசம் வசிஷ்ட நப்தாரம் சக்தே பௌத்திர மகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாத்தம் தப்போ நிதியும். அப்படியே அந்த தப்போ நிதியை இங்க தப்போதனம் சுவாமி போட்டிருக்கார், பயன்படுத்திருக்கார். அடுத்து ஸ்தவ்யகன்ற பதத்தை சொல்லச்சு அடியன் வந்து பை மிஸ்டேக் அது தவ்யத்தை பத்தியும் சொல்லிட்டேன். அது தவ்யத்தில் நியத்துன்னு ஒரு பிரத்யம் இருக்கு, காரியம் மாதிரி ஸ்தவ்யஹ காரியஹ ஸ்தவ்யஹ ஸ்தோதவ்ய கர்த்தவ்ய அதுதான் தவ்யத் பிரத்யம். தவ்யத்துன்ற வச்சு மஸ்டின் அர்த்தத்தை கொடுக்கும். ஸ்தோதவ்யம் அப்படின்னா துதி பண்ணப்பட வேண்டும், கர்த்தவ்யம்னா செய்யப்பட வேண்டும். வேற காரியம் ஸ்தவ்யம் இதெல்லாம் வந்து செய்யத்தகுந்தது அப்படின்ற அர்த்தத்தில் உபயோகமாகும். இப்ப எட்டாவது பத்தியத்தை பார்க்கச்சு சம்ரக்ஷணீயம் அமராதிபத்தியன்னு ஆரம்பிக்கிற இந்த பத்தியம் இருக்கு இல்லையா, சாந்தோக்கிய உபநிஷத்துல ஆறாவது பாட்டம், அதுல வரைச்சு சயதா சகுனி சூத்திரேன பிரபத்தோ திஷம் திஷம் பதித்வா அந்யத்ர ஆயத்தனம் அலப்த்வா பந்தனம் ஏவ உபஷ்ரயதே அப்படின்னு மேல போறது. இதுக்கு தனியன் வாசிச்சுனா அங்க சகுனிஹி சூத்ர பத்த இந்த பதங்கள்லாம் அங்கே அப்படியே வருது. சுவாமி கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, எந்த பிரமாணத்தை எதை தேவையா இருக்கோ அதுல இருக்கக்கூடிய பதங்கள் அப்படியே மோஸ்ட்லி பயன்படுத்திடுவார். அதே மாதிரி இங்க சூத்ரானுபத்த சகுனி, அங்கே சகுனி சூத்ர பத்த பதங்கள் பார்க்கலாம். இந்த பத்தியத்துல அமராதிபதே அமராதிபதிஹி இங்கே அதிபதின்ற பதத்தை பயன்படுத்தியிருக்கார். தேவர்களுக்கெல்லாம் விருத்தான்னு நம்மழ்வர் சம்போதன பதம் போட்டிருக்கார். விருத்தான்றது விருத்தான்னு தோன்றது, விருத்தன்னா முதிர்ந்தவன் பெரியவன். அது மாதிரி இங்க அமராதிபதே தெய்வநாயகன் என்ற பதத்துக்கு பயன்படுத்தியிருக்கார். துஸ்தியஜ காட பந்தம், துஸ்தியஜ தியஜனா விடுவதுன்ற கொடுக்கும், அசத்து கொடுக்கும். துஸ்தியஜன் சொன்னா விட முடியாத அல்லது விடுவிக்க முடியாத, ரொம்ப டீப்லி டைடவுன். இது காட பந்தம், காடம் காடும்னா நன்னா இருக அப்படின்னு அர்த்தம், பந்தம்னா அந்த சம்சார பந்தம். துஸ்திஜ காடபந்தம்ன்றது மாம்க்கு விசேஷம். அது மாம்னா அடியேன்னு சொல்ல போறார். எனக்கு நான் எப்படி இருக்கேன்னு சொன்னா, இந்த சம்சாரத்துல விடுவிக்கவே முடியாத அளவுக்கு இருகமா இருக்கமா கட்டப்பட்டு இருக்கேன். அதனாலேயே என்ன அர்த்தமா இருக்குன்னு கேட்டா, துவயா ஏவ சம்ரக்ஷணீயம், அதான் சம்ரக்ஷணீயம் துவயைவ, துவயா பிளஸ் ஏவ துவயைவ விருத்தி சந்தியது. துவயானா உன்னால், திருத்தியா பக்தி ஏக வச்சனம் யுஷ்ம சப்தம், ஏவனா அது அவதாரணம், உன்னாலேயே சம்ரக்ஷணீயம், சம்ரக்ஷணியம் சொன்ன காப்பாற்றப்பட வேண்டும், காக்கத்தகுந்தவனாக இருக்கக்கூடிய என்னை மாம். நான் எப்படி இருக்கேன், தூரம் பிரயாந்தம் அபி, தூரம்னா ரொம்ப தூரம், பிரயாந்தம்னா சென்றிருந்த போதிலும், யா பிராபணேன் தாத்து பிரயாந்தம்ன்றது பிரயாத்தம், பிரயாந்தம் இல்ல க்ஷமிக்கணும் பிரயாத்தம், பிரயாத்தகன்னு சொன்னா ஒன் ஹூ ஹஸ் கான் அர்த்தம், பிரயாத்தம்னா அவனை அதாவது என்னை. பிரயாத்தம் அபி சென்றிருந்த போதிலும் பவான், பவான் சொல்லிச்சு அந்த இடத்துல பவத் சப்தம், துவம் பவான் பதங்களை மாத்தி மாத்தி கவிகள் பயன்படுத்துவா. இந்த தூரம் பிரயாத்தம் பற்றி சொல்லிச்சு ஒரு ஐதிஹியத்தை வியாக்கியானத்தில் காண்பிக்கிறார். சுவாமி ஒரு வாட்டி திருவேந்திபுரத்தில் இருந்து எம்பெருமான் அனுபவிச்சுட்டு ஒன்றும் ஸ்துதி பண்ணல போல இருக்கு. ஒரு நாள் வரதனை சேவிக்கலான்ற காஞ்சிபுரம் போகலாம்ன்ற எண்ணத்தில் கிளம்பிட்டாராம். கிளம்பி அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆற்றங்கரையில பெண்ணையாரத்தில் ஒரு ராத்திரி தங்கி இருந்தப்போ, அப்ப எம்பெருமான் தெய்வநாயகன் அவருடைய கனவுல வந்து, என்ன அதுல கிளம்பிட்டு வந்து ஏதாவது ஸ்துதி பண்ணிட்டு போம் அப்படின்னு சொன்ன மாதிரி கனவுல வந்து சொன்னதாகவும், சுவாமி உடனே விரைந்து திருவேந்திபுரத்துக்கு ஏழி இந்த ஸ்துதி அச்சுத சதகம் போன்ற பல ஸ்துதிகளை பண்ணிட்டு பண்ணார் அப்படின்னு ஒரு ஐதிஹியத்தை அந்த ஊர்க்கார க்ஷேத்திரத்துக்கார காண்பிக்கிறேன். முக்கியமா சேர்லூர் சுவாமியெல்லாம் நிர்வாகம் பண்றாருன்னு வியாக்கியானத்தில் போட்டிருக்கார். அதான் தூரம் பிரயாத்தம் அபி, வெகு தூரம் சென்ற போதிலும்ன்றதுக்கு அங்க அதை இண்டிகேஷன் காட்டுறார். பவான் அனுகம்பமானக, அனுகம்பமானகன்னு சொன்னா கம்ப தாத்து நடுங்கிறது ஆக்சுவலா, அனுகம்பான்னு சொன்னா அது தயை, அனுகம்பத்தே அனுகம்பமானக ஷானச்சிபத்தியம் அது, அனுகம்பமாதக அனுகம்பமானகன்னு சொன்னா அருள் கொண்டவனாக அல்லது அருள் கொண்டு. சூத்திரானுபத்த சகுனி கிரமத்தா, சூத்திர அனுபத்த, சூத்திரம்னா கயிறு, அனுபத்தன கட்டப்பட்ட, சகுனிகினா சகுந்த சகுனிகி இதெல்லாம் வந்து பறவை, பறவை விசேஷம். கிரமத்தக ஸ்வயம் ஆகிருஷ்டவான் அசி, கிரமத்தகனா கிராஜுவலின்னு வச்சுக்கலாம். இந்த காலத்துக்கு லௌகிகமா எக்ஸாம்பிள் சொல்றது இருந்தா, அந்த காத்தாடி விடுற பாருங்கோ, அந்த கயத்துல எவ்வளவு தூரம் கயிறு போகும் அவ்வளவுதான் காத்தாடி போறது ஃப்ரீயா. அதை திருப்பி இழுக்கிறதுக்கு ஒரு சாமர்த்தியம் வேணும், எல்லாராலையும் இழுத்த முடியாது. அதை ரொம்ப ஏபிளா அதை ஒன்றும் அதுக்கு பாதிப்பு இல்லாமல் இழுத்து மறுபடியும் கொண்டு வந்து இங்க இந்த இடத்துல கட்டணும். அது மாதிரி எம்பெருமான் என்ன பண்றான்னா, அழகா ஸ்வயம் தானே ஆக்ருஷ்டவான் அசி, ஆக்ருஷ்டவான் சொன்னா இழுக்கிறது, ஆக்ருஷ்டம்னா புல் இழுக்கிறது, ஆக்ருஷ்ட நாத்தான்னு பார்த்தவங்க கோதாஸ்துதியில. அதே ரீதியில் இங்க ஆக்ருஷ்டவான் இழுத்து விட்டாயின்னு சொன்னார். அசின்ற பதத்தை போட்டிருக்கார். இதுல ஒரு ஆக்ஷேபம் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு என்ன பண்றாங்க கேட்டா, அசின்றது இந்த வினைச்சொல் இல்லை, அது வந்து ஒரு அசைச்சொல், ஒரு ஃபில்லர் அது மாதிரி வச்சுக்கலாம்னு சொல்றார். ஏன்னா பவான்னு பதம் போட்டிருக்கார், பவான்னு சொன்னா அஸ்தின்னு தான் வரணும், பவான் சப்தம் பிரயோகப்படுத்தினா பிரதம புருஷருக்கு உண்டான வினைச்சொல் தான் யூஸ் பண்ணணும், பவான் படத்தி இல்ல பவான் அஸ்தி, பவான் அசின்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவா. அப்படி ஒரு கால் ஆனா இந்த பாடம் தான் வந்திருக்கு இப்போ, அதுக்கு பதிலா இதின்ற பாடம் இருக்கதா சொல்றா, இதி ஆக்ருஷ்டவான் இதின்னு அந்த பாடம் இருந்தா ஒண்ணும் இல்லை, ஆக்ஷேபமே இல்லை, ஆக்ருஷ்டவான் இதின்னு சொன்னா என்றுன்னு அர்த்தமாயிடும், இவ்வாறுன்ற அர்த்தத்துல ஒன்றும். அல்லது அசின்னு சொன்னா என்னன்னு கேட்டா, அதை வந்து ஒரு அதுக்கு அர்த்தம் கிடையாது, இன்டீட் அந்த மாதிரி அர்த்தத்தில் வச்சுக்கலாம், அந்த மாதிரி அர்த்தத்தில் அதை பண்ணிக்கணும். ஏன்னா பவானுக்கும் அசிக்கும் ஒத்துப்போகாதுன்னு ஒரு நிர்வாகம் இருக்கு. அல்லது ஆக்ருஷ்டவான் நனுன்னு இன்னொரு பாடம் இருக்கான், அப்படிலாம் எடுத்துட்டா அந்த விரோதத்தை தீர்க்கறதுக்காக அந்த மாதிரி பாடங்கள் வச்சுருக்கா பெரியவா. சில சமயம் இந்த அஸ்தி அசியாமே அவ்வியமா பயன்படுத்துறது, அவைகள் வந்து பதமா இல்லாம அவ்வியமா பயன்படுத்துற வழக்கம் உண்டு. அஸ்தின்னு அவ்வியமே இருக்கு, அது மாதிரி இதை வந்து அசிய வந்து ஒரு இதுவா எடுத்துக்கலாம். அவ்வியமா அதான் அசைச்சல், அவ்வியமா எடுத்துட்டு நிர்வாகம் பண்றா இந்த இடத்துல இந்த அசின்ற பதத்துக்காக. இந்த பத்தியத்துல இன்னொரு ஒரு பிரபந்தம் இது நினைவு கொண்டு வருது, ஆனா இதே அர்த்தம் இல்ல. அந்த பறவையை வச்சுட்டு பெருமாள் திருமொழியில குலசேகர அவர் சொல்லிச்சு, ஐந்தாம் திருமொழி ஐந்தாவது பாசுரம், வெங்கன் தென் களிரடர்த்தா என்ற பாசுரம், எங்கும் போய் கரை காணாது எரிகடல் வாய் மீண்டேயும் வங்கத்தின் கூம்பேறும் மாப்பறவை போன்றேனேன்னு அங்க தன்னை சொல்லிக்கிறார். என்னன்னா நடுக்கடல்ல கப்பல் போயிட்டு இருக்கு, கப்பல்ல பறவை இருக்கு, இந்த பறவையானது கப்பலை விட்டுட்டு எங்கேயாவது போய் ஒரு வேற இடத்த ஆசிரியத்தை தேடிக்கலாம்னு போனா கடலோட பெருசு, எங்கேயும் போய் கரையே தெரியல, அதனால திருப்பி என்ன பண்றதோ அந்த கப்பலுக்கே வருதான். அது மாதிரி தன்னை சொல்லிக்க வந்துட்டுல கிட்டத்தட்ட இதே ஒரு அனாலஜி தான். ஆனா இந்த இடத்துல என்னன்னு கேட்டா, பகவான் வந்து அந்த பறவையை பிடிச்சி ஊத்துறார் அந்த வேடுவன் மாதிரி. அங்க அந்த பறவை மறுபடியும் வந்து அது அனன்ய கதித்துவத்துக்காக சொல்லப்பட்ட ஒரு உதாரணம். இருந்தாலும் கிட்டத்தட்ட அந்த பறவை அந்த ஆசிரியம் அந்த ஒரு அனாலஜி வந்து அங்க இருக்கு. அதுக்காக அப்படியே அந்த விண்ணப்பிச்சேன், ஒரு ஞாபகம் இந்த சந்தர்ப்பத்தில் ஞாபகம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டோம். ஒரு அன்வயத்தை பார்த்தோம்னா, அமராதிபதே துஸ்திய காடபந்தம் துவயாயேவ சம்ரக்ஷணீயம் மாம் தூரம் பிரயாசமபி பவான் அனுகம்பமான சூத்ரானுபத்த சகுனி கிரமத ஸ்வயம் ஆக்ருஷ்டவானசி. அமராதிபதே தெய்வநாயகனே, சம்போதன பதம் அமராதிபதேன்றது. துஸ்திய காடபந்தம், விடுவிக்க முடியாத அளவுக்கு இருக கட்டப்பட்டுள்ள அந்த சம்சார பந்தத்தில் இருக்கக்கூடிய மாம் அடியேனை, துவயா ஏவ சம்ரக்ஷணியம், மேலும் நான் எப்படி இருக்கேன், உன்னாலேயே உன்னாலல்லால் இன்றி யாவராலும் குறைவேண்டு, அந்த ரீதியில உன்னாலேயே காக்க தகுந்தவனாக இருக்கக்கூடிய என்னை சம்ரக்ஷணியம். தூரம் பிரயாதம் அபி, நெடுந்தூரம் நான் எங்க இருக்கேன் உங்ககிட்ட இல்ல, ஐம் குவைட் ஃபார் அவே ஃப்ரம் யூ. சென்றிருந்த போதிலும் பவான் நீ என்ன பண்ண, அனுகம்பமான அருள் கொண்டவனாக, நான் கஷ்டப்படுறத பார்த்துட்டு உங்ககிட்ட பிரிஞ்சு போனாலும் நமக்குள்ள விட முடியாத பந்தம் இருக்கு. யஜமானன் தாசன், சுவாமி தாசன் தான் பந்தமானது இருக்கு. ஆள வந்த சதிகச்சு விதி நிர்மித்தம் ஏத்த மண்மையும் சொல்ற, இந்த சம்பந்தமானது விதி நிர்மித்தம், இதை வந்து விட முடியாது, அப்படிப்பட்ட ஒரு பந்தம் நமக்குள்ள இருக்கு. அதனால அனுகம்பமான அருள் கொண்டவனாக இருக்கக்கூடிய நீ சூத்ரானுபத்த சகுனி கிரமத்தக ஸ்வயம் ஆக்ருஷ்டவான், ஒரு கயிற்றினால் சூத்திரத்தினால் கட்டப்பட்ட ஒரு பறவை, அந்த பறவையை வந்து எப்படி நீயே எப்படி இழுக்கணுமோ அப்படி ஆக்ருஷ்டவான இழுத்து விட்டாயின்னு தாத்பரியமா இருக்கு. அசின்றது அவ்வியமா எடுத்துக்கணும் வந்துட்டுல, நீயே என்னை உன்னிடம் இழுத்து கொண்டு விட்டாய், என்னை நல்வகைப்படுத்தி விட்டாயின்னு சுவாமி இந்த எட்டாவது பத்தியத்தில் சாதிக்கிறார். இதான் அந்த எட்டாவது பத்தியத்தினுடைய அன்பையும் அர்த்தமாகின்றது. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.